ಶ್ರೀದಾಸರಂಗ ಪರಕಾಲ ಮುನಿಸ್ತ್ರಯಾಸ್ತ ಲಕ್ಷ್ಮಾಸ್ತ ರಕ್ಷಣ ಯದಿದ್ವ ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಘಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರುಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರವಾರ್ಧೌ ವರದ ಪದಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸ್ವಭಾರಂ ಶ್ರೀವಾಗೀಶಾತ್ತುರ್ಗ್ಯಂ ಷಡರಪಿಗದರಾಭೇದ ಚೂಡಾರ್ಘ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಸಯಾಮಃ ನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಧ್ಯಾನಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನ್ ಅಹಂ ವಂದೇ ಪ್ರನಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕಟನಾಥಾಧ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾತಭಯ ಮುದ್ರಿತಃ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕೀ ನಿರ್ವಾಹಕೋರಕಿತನೆ ಮಕಟಾಕ್ಷಲೀಲ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದಲ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರೀಯಮಾಶ್ರಯಾಮಃ சந்தமிகு தமிழ் மறையோன் அப்படிங்கிறதான தலைப்புல ராசிய கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகன் ஆழ்வாருடைய சீசுக்திகளை எங்கெங்க எடுத்து உதாகரிச்சிருக்கார் அப்படிங்கறத ரெண்டு வாரமா பார்த்துன்னு வரோம். அதுல போன வாரத்துல முதல் ரகசியமான சம்பிரதாய பரிசுத்திங்கிற ரகசியத்துல சுவாமி முதலகவி ஆழ்வார் விஷயமாக அந்ததான ஒரு பிரபந்தம் கண்ணனு சிறுத்தாம்பலன்னு ஒரு ஆக்கரத்தை எடுத்திருக்கார். நிற்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான் என்பதும் உபபன்னம் அப்படின்னு எடுத்திருக்கார். ஏன்னா ஆழ்வார் இந்த யுகாரம்பத்துல ஆழ்வார் ஆச்சாரியரானார். யதார்த்த தரிசிகளாய் யதாதிஷ்ட அர்த்தவாதிகளான வியாச போதாயனாதிகளுக்கு பிறகு இந்த யுகாரம்பத்திலே ஆழ்வார் ஆச்சாரியரானார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆழ்வார் சுபுத்திரனாச்சே ஆழ்வார் எப்படி ஆச்சாரியராகலாம்ங்கிற விசாரத்துக்காக மேல சொன்னார். முதலரபி பரம்பரையாலும் பிராதுர்பாப விசேஷத்தாலும் ஆழ்வார் ஆச்சாரியரானார் அப்படின்னு சாதிச்சார். அதுல என்ன ஆக்கரம் எடுத்தார்னா மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என்னெஞ்சும் நிறுத்தினார். இதுக்கு ரெண்டு விதமான நயனம் பண்ணி காமிச்சார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என்னெஞ்சொல் நிறுத்தினோம். அது ஒரு பக்கம் இருக்க அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் பாட்டிலே ஆழ்வார் தமிழ்ல கொடுத்தார். இந்த இல்ல ஆழ்வாருடைய சீசுக்திகள்ல அந்த வேதார்த்தங்கள்லாம் பிரதிஷ்டிதமாம்படியாக நிற்கப்பாடி என்னெஞ்சொல் நிறுத்தினார். அது என்னுடைய மனசுல வேதார்த்தங்கள்லாம் வேதாந்த விஷயங்கள்லாம் ஸ்திரப்பிரதிஷ்டாம்படியாக என்னுடைய மனசுல நிற்கப்பாடினார்னு அர்த்தம் பண்ணார் அப்படின்லாம் காமிச்சோம். அதனால நமக்கு எது நமக்கு சுகரமான வழியினர் இன்பத்தில் இறைஞ்சதலில் இசையும்பேத்தில் கழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தந்தத்தில் வினைமலத்தில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் சொன்மையாற்றில் அந்தர்க்கே அவதரித்த மாயோன் நிற்க அருமறைகள் தமிழைதான் தாலே கொண்டு துன்பத்த மதர்கவித உண்ணக்காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவாகட்டு அப்படின்னு சுவாமி மதுரவிகளுடையதான வழிதான் நமக்கு சுகரமான வழி அப்படிங்கறத முதல் ரகசியத்துல காமிச்சார். இரண்டாவது ரகசியம் தத்துவ பதவி அப்படிங்கறதான ரகசியம். இந்த தத்துவ பதவியில ஆழ்வாருடைய சீசுக்திகளை எடுக்கல. ஏன்னா தத்துவத்ரயம் அச்சேதன தத்துவம் சேதன தத்துவம் ஈஸ்வர தத்துவம் இது என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் சாதிச்சுன்னு வந்த. அதுக்கு அடுத்த ரகசிய பதவி அடுத்த ரகசியம் ரகசிய பதவின்னு பேர். அந்த ரகசிய பதவியில இந்த பிரதானமா இருக்கக்கூடியதான மந்திரங்கள்லான வியாபக மந்திரங்கள் அதாவது மூணு ரகசியங்கள் ரகசிய பதவி அப்படிங்கறதான மூணாவது ரகசிய கிரந்தம். அதுல திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் அப்படிங்கறதான மூணு ரகசியங்கள். அந்த மூணு ரகசிய மந்திரங்கள் இந்த ரகசியம் சதசியம்னா என்னங்கறதெல்லாம் கீழே சம்பிரதாய பரிசுத்தியில சாதிச்சுட்டார். என்ன அப்படின்னா சில அர்த்த விசேஷங்களை திரளிலே சொல்லும் அது சதசியம், சில அர்த்த விசேஷங்களை ஏகாந்தமாக உபதேசிக்க நியோகிக்கையாலே அவற்றை ரகசியம் என்கிறது அப்படின்னு அதுக்கு டெபினேஷன் கொடுத்த ரகசியம் சதசியம் எடுத்துக்கலாம். வேத உபாதேயங்களை பத்த தேவேந்திர பரிசுத்த ஆத்ம விஷயத்திலே தேவேந்திராதிகளுக்கு விரோச்சனான ஆசுரேந்திராதினான விரோச்சனை மோகிப்பிகைக்காக கூறப்பட்டு பரமக்கிரமத்தாலே பிரதிஷ்டித பரிசுத்த ஆத்ம விஷயத்திலே பிரதிஷ்டித புத்தியுடையதாக்குகிறது அப்படின்னு சம்பிரதாயத்துல உபனிஷத்துக்கள்ல சாந்தோக்கியாதி உபனிஷத்துக்கள்ல இது மாதிரி சில விஷயங்கள் ரகசியம்னு வச்சிருக்கா அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு காரணம் சாச்சுன்னு வந்தார். ரகசியம்னா என்னன்னா சில அர்த்த விசேஷங்களை ஏகாந்தமாக உபதேசிக்க நியோகிக்கையாலே அவற்றை ரகசியம் என்கிறது. சாஸ்திரம் வேதம் இப்படி சொல்றது. சில அர்த்த விசேஷம் இப்ப காயத்ரி இருக்கு, அத உபாம்சுவாதான் சொல்லணும், சத்தம் இல்லாமதான் சொல்லணும் இருக்கு. அப்படி விதிக்கிறபடியினாலே அவத்துக்கெல்லாம் ரகசியம்னு பேரு. அப்படிப்பட்ட ரகசியங்கள்ல பிரதானமானது மூணு, அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம்ங்கிறது. அதுல அஷ்டாட்சரமானது மூணு பதமா இருக்கு, துவயமானது ஆறு பதமா இருக்கு, சரம ஸ்லோகமானது 12 பதமா இருக்கு. ஒன்னோட ஒன்னும் ரெட்டிப்பா இருந்துட்டு அப்படிங்கறதெல்லாம் கீழே சாதிச்சுட்டோம். அதுல இந்த ரகசிய பதவியில இந்த ஒவ்வொரு அட்டாட்சரத்திற்குரிய மூணு பதம், பிரணவம் நமசு நாராயணாயங்கிறதான சதுர்த்தியந்தமான திருநாமம். இதுல என்னென்ன அர்த்த விசேஷங்கள் காட்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு வர, அதுல அனாதிகாலம் சம்சரித்து போன்ற ஜீவாத்மாக்களுடைய உஜ்ஜீவனார்த்தமாக அத்தியாத்ம சாஸ்திரங்கள் தத்தகித புருஷார்த்தங்களை பிரதிபாதிக்கும், அவற்றை சங்கிரகேன ரகசியத்திரையும் பிரகாசிப்பிக்கும். வேதாந்தம் எல்லா தத்துவம் ஹிதம் புருஷார்த்தத்தை சொல்லும், தத்துவஹித புருஷார்த்தத்தை ரொம்ப சுருக்கமா இந்த ரகசியத்திரையும் சொல்லும். இவற்றில் திருமந்திரம் சர்வசங்கிரகம். இந்த ரகசியத்திரயங்களுக்குள்ள முக்கியமானது பிரதானமானது திருமந்திரம், அது சர்வசங்கிரகம் இருக்கிறதே சின்ன மந்திரம். இதுதான் மூணு பதமாய் 8 திருவக்ஷரமாய் இருக்கும். இந்த திருமந்திரம் எப்படி இருக்கும்னர், மூன்று பதம் 8 அக்ஷரங்களை உடையதா இருக்கும். இதில் பிரதம பதமான பிரணவம் சாரதம சங்கிரகம், இந்த மூணு பதங்களுக்குள்ள பிரதான பதமா இருக்கக்கூடியதான பிரணவம் இருக்கு, அது சாரதமமான ஒரு பதம் சங்கிரகம். இது மூன்று பதமாய் 3 அக்ஷரமாய் இருக்கும். இந்த பிரணவம் எப்படி இருக்குனார், அகார உகார மகாரம்னு மூணு பதமாயும் 3 அக்ஷரமாயும் இருக்கும். இதுல இந்த அகார உகார மகாரத்துல எது சொல்றதுன்னார், இருக்கும் அதில் பிரதமாட்சரம் சர்வகாரண பூதனாய் சர்வரக்ஷகனாய் நித்திய நிருபாதிக சேஷத்து பிரதிசம்பந்தியான சிவப்பதியை சொல்லுகிறது. அதில் அகாரமானது சர்வகாரண பூதனாய் சர்வரக்ஷகனான சிவன் நாராயணன சொல்றது. இதில் சதுர்த்தி சேஷத்துவமாகிற சம்பந்தத்தை காட்டுகிறது. ஆய அப்படிங்கிறதான சதுர்த்தி இருக்க, இவனுக்கு சதுர்த்தி வந்து சதுர்த்தி சேஷத்துவ சம்பந்தத்தை சொல்றது. மத்தியமாட்சரம் இச்சம்பந்தத்தோடு மற்றவரோடு துயக்கர நியமிக்கிறது. மத்தியமாட்சரமான உகாரம் இருக்க, இந்த உகாரமானது இப்படி எம்பெருமானுக்கு இவனுக்கும் இந்த ஜீவனுக்கு கூடிய சம்பந்தம் மாதிரி வேற யாருக்கும் இந்த ஜீவனுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற வியாபாரத்தை பண்ணி கொடுக்கறது. திருத்தீயாட்சரம் இச்சம்பந்தத்துக்கு ஆச்சிரியனாய் ரட்சணீயனாய் ஞானானந்த ஸ்வரூப குணனாய் அணுவாய் தேகாதி விலட்சணனான ஜீவாத்மாக சொல்லுகிறது. அதனால திருத்தீயாட்சரம் என்ன பண்றதுன்னார், இந்த ஜீவன மகாரமானது பிரணவத்திற்குரிய மகாரம் ஜீவனை சொல்றது. இப்ப அகாரம் பகவான சொல்றது, உகாரம் சம்பந்தத்தை சொல்றது, இதர வியாபாரத்தை பண்ணி கொடுக்கறது, மகாரமானது ஜீவனை சொல்றது. இப்படி பிரணவத்துல தேரின் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆக இப்பிரணவத்தால் கண்ணபுரம் ஒன்றுடையான கடியேன் ஒருவர் குறியேனோ என்றபடி இந்த ஜீவாத்மா பகவத் அனன்யார்க சேஷபூதன் என்றாயிற்று. இது திரு திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் பாசுரத்தை பெரிய திருமொழியில சாதித்தார். விடையேழ் அண்ணறுத்து விருந்து வில்லுற படையாழி தட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீளம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவர் குறியேனோ. பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வாருடையதான வார்த்தை என்னன்னா, விடையேழ் அன்றடர்த்து அன்னைக்கு நப்பெண்ணை புராட்டிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் 7 ரிஷபங்களை அடக்கினான் கிருஷ்ணன். அதனால இது இது ரெண்டுமே ஆசிரித விரோதிகளை போக்கினபடி வெகுண்டு விலங்கலுற கோபத்தினாலே படையாழி தட்ட பரமன் பரஞ்சோதி. அன்னைக்கு சீதா புராட்டியை ரட்சிக்கணும், அவளை வந்து மீட்கணுங்கிறதுக்காக ராவண யுத்தம் பண்ணி ஆயுதங்களை பான பிரயோகம் பண்ணவர் பரமன் பரஞ்சோதி. அந்த சர்வேஸ்வரனான ராமனாய் கிருஷ்ணனாய் எந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணானோ அவன் தான் என்ன பண்றான், மடையார் நீளம் மல்வம் வயல் ரூழ் கண்ணபுரம். ஆச்சரியமான குபல புஷ்பங்கள், இந்த குபல புஷ்பங்கள் மடையார் நீளம், மடை ஆர் நீளம், மடைனா ஜலசமிருத்தியை சாதிக்கிறது. அப்ப இந்த ஜலம் இருந்தாதான் ஜலத்தை ஆசிரியிச்சுதான் இந்த புஷ்பம் புஷ்பிக்கிறது இருக்கு. புஷ்பத்தினுடையதான செவ்வித்தன்மையோ இந்த புஷ்பத்தினுடையதான கனமோ எல்லாம் ஜலத்தை ஆசிரியிச்சிருக்கு. அது மாதிரி இந்த சமஸ்த சேதனா சேதனங்களும் எம்பெருமான் ஆசிரியிச்சிருக்கு. இந்த புஷ்பத்தை ஜலத்திலேருந்து எடுத்துட்டா இந்த புஷ்பத்தினால ஜீவிக்க முடியாது. அது மாதிரி இந்த ஜீவனை ஈஸ்வரன்ட்டேந்து பிரிச்சுட்டா இந்த ஜீவன் தனியா தத்துவம் இருக்காது. அதனால இந்த புஷ்பத்துக்கும் ஜலத்துக்கும் எப்படி ஒரு சம்பந்தமானது நித்திய சம்பந்தமா இன்னொன்னுக்கு இல்லாத சம்பந்தமா இருக்கோ, அது மாதிரி இந்த எம்பெருமானுக்கும் எனக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் நித்திய சம்பந்தமா இருக்குன்னு காமிக்கணும். அதுக்காக இந்த திருஷ்டாந்தத்தை காமிச்சார். மடையார் நீளம் மல்கு அன்னபுரம் உன்னுடையானடைய உன்னுடையானுக்கு ஏன் மற்றவருக்கு உரியேனோ. நான் எப்படியானது இந்த நீளமானது நீலோத்பல புஷ்பமானது ஜலத்தை ஆசிரியிச்சிருக்கோ அது மாதிரி நான் இந்த சர்வேஸ்வரனை ஆசிரியிச்சிருக்கேன், நான் மற்றையோருக்கு உரியேனோ. இந்த நீலோத்பலமானது இந்த ஜலத்தை விட்டு வெள்ளம் வந்துருக்கோன்னா செவி போயிடும். அது மாதிரி என்னால இந்த எம்பெருமானை விட்டு தனியா வந்துட்டேன்னா நான் என்னால தரிக்க முடியாது, ஜீவிக்க முடியாது, தனியா தத்துவமா இருக்க முடியாது. அதனால இந்த அனன்யார்க சேஷன் அப்படிங்கறதான ஒரு சேஷத்த சம்பந்தத்தை இந்த பிரணவமானது திருமந்திரத்தினுடைய முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய பிரணவம் மூணு அக்ஷரங்களை உடையதான அகார உகார மகாரங்களை உடையதான பிரணவமானது இந்த அர்த்த விசேஷத்தை காமிக்கிறதுன்னு திருமங்கை ஆழ்வாருடைய சீசுக்தியில் எடுத்து காமிச்சார். விடையேழு அன்னடத்து வெகுண்டு விலங்குற படையாழி தொட்டா படையாழி தட்ட பரமன் பரஞ்சோதி மடையார் நீளம் மல்கு வயல்கூழ் கண்ணபுரம் ஒன்றுடையா அணக்கடியேன் ஒருவர்க்குரியேனோ அப்படிங்கறதான அந்த விஷயத்த காமிச்சார். ஆக இப்பிரணவத்தால் கண்ணபுரம் ஒன்றுடைய அணக்கடியேன் மற்றவர்க்குரியேனோ என்கிறபடியே ஜீவாத்மா பகவத் அனன்யாக சேஷபோதன் என்னாயிற்று அப்படிங்கறதாக திருமங்காழ்வாருடைய பாசுரத்தினாலே பிரணவார்த்தத்தை பிரகாசப்படுத்தினார். அதுக்கு மேல இந்த சதுர்த்தி தாதத்தியம் இப்படி திருமந்திரத்துல நமசப்தம் இருக்கு, நமசப்தத்துக்கு மேல நாராயண சப்தம் இருக்கு. இந்த நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சர்வாதாரத்து ஸ்ரீயப்பதியே இந்த சதுர்த்தி தாதத்தியத்தை முன்னிட்டு கொண்டு அவன் பலமான கைங்கரியத்தை காட்டுகிறது. இப்ப நாராயணாய அப்படின்னு சதுர்த்தி தாதர்த்தே சதுர்த்தி சதுர்த்தி சதார்த்தார்த்த பலீகிர சுபரட்சிதைகின்னு ஒரு பாணினி சூத்திரம். சதுர்த்திக்கு தாதர்த்தியம்னு ஒரு பொருள், தாதர்த்தியம்னா அவன் பொருட்டு அவனுக்காக அப்படிங்கிற இடத்துல நாலாவது வேற்றுமை வரும். நாராயணாயங்கிற இடத்துல நாலாவது வேற்றுமை இருக்கு. அந்த நாலாவது வேற்றுமை என்ன பண்ணி தருது அப்படிங்கறத சொன்னார். அந்த நாலாவது வேற்றுமையானது பலமான கைங்கரியத்தை காட்டுகிறது. இவனுடைய சொரூப பிரயுக்தமான பகவத் கைங்கரியத்தை சொல்றதாம். இது எங்க சொல்லியிருக்குன்னா ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தொழிற்சுழருவி என்கிற நாம் என்னதாயிற்று. சதுர்த்தியுடையதான பிரணவத்துல திருமந்திரத்தில் இருக்கக்கூடியதான நாராயணாயங்கிற ஆயங்கிற சப்தத்துல சதுர்த்தி விபத்தியினுடைய அர்த்தம் தான் திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு காட்டினார். ஏன்னா திருவேங்கடமுடையான அந்த திருமாலிருஞ்சோட அழகனை சேவிக்க புகுந்தார் இரண்டாம் பத்துல. கிளருளை இளமை கெடுவதன் முன் நம் உடருளி மாயோன் வருவியகோவில் வளரிளம் பொழில் சோழ் மாலறிஞ்சோலை தளர் விழாகில் சார்வது சதுரே அப்படின்னு கிளருளி இளமையில அந்த திவ்யதேசத்தையே போக்கியமா அனுபவிச்சுட்டு அந்த அழகனுடையதான திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்கல. அதனால அழகனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை காட்டி கொடுத்தது மூணாம் பத்து ஆரம்பத்துல. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அளந்ததுவோ அடிச்சோதி நின்ன தாமரையால் அளந்ததுவோ படிச்சோதி ஆடைகளும் பல்கனாய் பைம்பொண்ணின் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலு கட்டுரையே அப்படிங்கறதாக இந்த திவ்யம் அழகருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிச்ச உடனே திருமாலுரஞ்சோல அழகன திருமால வடக்கு வடக்கு மலையான இருக்கக்கூடியதான திருவேங்கடமுடையான சேவிக்கணும்னு ஒரு ஆர்த்தி பிறந்து அந்த திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் ஈடுபட்டு இந்த எம்பெருமானு கண்ணோ நாம் கைங்கரியமான வேணும் சர்வதேச சர்வகால சர்வாபஸ்தோசிக சர்வவித கைங்கரியங்களையும் திருவேங்கடமுடையான் சன்னதியில பண்ணணும்னு பாரிச்சார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழுகள் அருவி திருவேங்கடத்து தெழுகள் சோது எந்த தந்த தந்தைக்கே. இந்த அருவிகளானது எப்படி திருவேங்கடமுடைய விடாதே இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கோ குளிரடிவு குளிரறிவிபாயும் திருவேங்கடம் அப்படின்னு ஆழ்வார் இந்த அருவிகளை பாடியிருக்க அது மாதிரி இந்த எம்பெருமானோடே இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரிய மன்னனும் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரிய மன்னனும்னு ஆழ்வார் பாரிச்சார் திருவாயுமொழி. அதுதான் நாராயணாயங்கிற சப்தத்துல இருக்கக்கூடிய ஆயங்கிற சதுர்த்தி விபக்தியினுடைய அர்த்தம்னு தேசியன் காமிக்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்னதாகித்து அப்படின்னு. சரி, இப்படி சொல்லி அட்டாட்சரத்தை பூர்த்தி பூர்த்தி பண்ண அட்டாட்சரத்துல ரெண்டு பாசுரங்களோட அசத விசேஷங்களை காமிச்சார். இந்த சேதனானவன் எம்பெருமானுக்கே உரியவன், அனன்யார்க சேஷபூதன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கண்ண உரம் ஒன்று உடையாருக்கு அறிய உடைய அடியேன் மற்றையோக்கு உரியேனோ அப்படிங்கிறதான திருவங்காழ்வாருடைய பெரிய திருமொழி பாசுரத்தை காமிச்சார். அதுக்கு மேல அட்டாட்சரத்தினுடைய மூணாவது பதமா இருக்கக்கூடிய நாராயண சப்தம், நாராயண சப்தத்துக்கு மேல இருக்கக்கூடியதான சதுர்த்தி விபக்தியான நாராயணாய அப்படிங்கறதான அந்த ஆயங்கிற சப்தார்த்தத்தை காமிக்கிறது தான் எங்க இருந்தாலும் ஒழிவில் காலம் அண்ணாம உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும்னு நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி மூணாம் பத்து விஷயத்த அந்த பாசுரத்தை எடுத்து காமிச்சோம். இப்படி அட்டாட்சரம் முடிஞ்சது. இனிமே துவயம், துவயமானது ரெண்டு கண்டமா, பூர்வகண்டம் உத்தரகண்டம் இருக்கு. அந்த பூர்வகண்டமானது உபாய விசிஷ்டமா இருக்கு, உத்தரகண்டமானது உபேய விசிஷ்டமா இருக்கு. அந்த உபாயத்தை சொல்லக்கூடியதான பூர்வகண்டத்துல பிராட்டி சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு, உபேயத்தை சொல்லக்கூடியதான உத்தரகண்டத்திலையும் பிராட்டி சம்பந்தம் இருக்கு. ரெண்டு இடத்துலயும் பிராட்டி எப்படி இருக்கான்னு கேட்டார். ஒரு இடத்துல விசேஷமாய் ஒரு இடத்துல உபலட்சணமா இருக்கான்னு ஏகதேசியாருடைய பட்சமா இருக்கு. நாம் அந்த பட்சத்தை ஏத்துக்கல. நம்மளுடைய பட்சம் எப்படி இருந்தால் சுவாமி தேசிகனுடைய பட்சம் ரெண்டு இடத்துலயும் பிராட்டி பெருமாளுக்கு விசேஷனமாகவே இருந்துட்டா. அதனால ஸ்ரீமன் நாராயணங்கிற சப்தத்துல உபலட்சண பரமா அர்த்தம் பண்ணினா சுவாரஸ்யம் இருக்காது அப்படிங்கறதெல்லாம் சாட்சின்னு வரும். பிராட்டி உபயோகத்துல விசேஷனமா இருக்கா, உபலட்சணத்துல இதுல வந்து உபாய அவஸ்தையில விசேஷனமா இல்ல உபலட்சணமா இருக்கான்னு ஏகதேசிகள் பண்ணா அதெல்லாம் ரகசிய கிரந்தங்கள்ல கண்டிக்கிற அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டு இடத்துலயுமே பிராட்டி எம்பெருமானுக்கு விசேஷமா தான் இருந்திருக்கா அப்படின்னு சாதிச்சுனவரார். அதுதான் இங்க சொன்னார், இப்படி திருமந்திரத்திலே சங்கிரகீதமான சுத்தகித புருஷார்த்தங்களை விசதமாக்குகிறது தயம். தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம், தத்துவஹித புருஷார்த்தம் தான் வேதாந்தம் சொல்றது. இந்த தத்துவஹித புருஷார்த்தத்தை திருமந்திரம் அத்வயம் சரமஸ்லோகம்னு மூணு ரகசியங்கள் சொல்றது. அந்த மூணு ரகசியங்கள்ல முதல் ரகசியமான அஷ்டாட்சரம் தத்துவஹித புருஷார்த்தம் சொல்றது. அந்த அஷ்டாட்சரம் கிரமசா மூணு பதத்துல ஒரு ஒரு பதத்திலையும் ஒன்னு ஒண்ணா சொல்றது. முதல் பதமான பிரணவத்துல தத்துவத்தையும், ரெண்டாவது பதமான நமத்துல ஹிதத்தையும், மூணாவது பதமான நாராயணாயங்கிற சப்தத்துல புருஷார்த்தத்தையும் சொல்லிட்டு இப்படி குறிப்பா காட்டினத விசதமா காமிக்கிறது துவயம்ங்கிறதான இந்த ரெண்டாவது மந்திரம். அதில் பூர்வகண்டம் ஒரு வாக்கியமாய் உபாயபரம், உத்தரகண்டம் இரண்டு வாக்கியமாய் உபேயபரம், ஸ்ரீமதே நாராயணாய நமஹான ரெண்டு வாக்கியமா இருக்கு. இது ஒன்றொன்றும் மூணு பதமாயிருக்கும். பிரதம கண்டத்தில் பிரதம பதம் மூணு பதத்துடன் கூடிய சமஸ்த பதமாயிருக்கும். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு இது. இதில் ஸ்ரீமத் சப்தார்த்தம் சர்வருக்கும் ஆசிரயனீயனா ஆசிரியனீயாய் அகரகில்லேன் என்கிறபடியே தன்னை ஆசிரியத்திருக்கிற பெரிய பிராட்டியாரோடு பிரிவற்றவன் என்கிறது. அப்ப இதுல திருமந்திரத்துல துவயத்துல காட்டப்படக்கூடிய பூர்வகண்டார்த்தத்துல இருக்கக்கூடியதான திருமந்திர பிராட்டி சம்பந்தம் இருக்க, இது பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய நித்திய யோகமாய் நித்தியம் பிராட்டி பெருமாளுக்கு விசேஷனமாகவே இருக்காங்கிற காட்டுறதுக்காக அகலகில்லேன் இறையமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு காட்டப்படும். சரி, சர்வேஸ்வரனை காமிக்கணுமே ஸ்ரீமதே நாராயண சப்தார்த்தம் தான். நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, அகரில்லேன் இறையமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் இப்படிங்கிற பரியந்தம் தான் ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு பூர்வகண்டத்துல ஸ்ரீமன் நாராயண சப்தார்த்தம்னு காண்கிறது. இது சர்வேஸ்வரனை காட்டுகிறது. இப்படி திருவதிகளை உபாயமாக மகாவிஸ்வாசாதி விசிஷ்ட பரண்யாசம் பண்ணும்படியே பிரகாசிப்பிக்கிறது. ஆனா அந்த இடத்துல நிகழில் அமரர் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனேன்னு உபாய விசிஷ்டமான பிரபத்தியினுடையதான சொரூபத்தை காட்டும். அப்ப துவயத்துல பூர்வகண்டத்துல துவயத்தினுடைய பிராட்டி சப்தம் ஸ்ரீமத் சப்தம் பிராட்டிக்கும் பெருமாளுக்கு கூடிய சம்பந்தத்தை சொல்லி அங்க சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தேன்னு சொல்லப்பட்ட உபாய சுரூபத்தை தான் அந்த பாசுரமும் காமிச்சது. அகலகில்லே நிறையும் என்ன அலர்மேல் மங்கை உரைமாறுவா, நிகரில் புகழாய் உலகம் ஊன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேங்கிறதான இந்த பாசுரம் துயத்தினுடைய பூர்வ கண்டார்த்தம் அப்படிங்கிறத சுவாமி அந்த இடத்துல காமிச்சார். அதுக்கு மேல குளங்களாய இப்படி திருமந்திரத்திலும் துயத்திலும் பிரகாசிப்பிக்கிற உபாயத்துக்கு அகிஞ்சன அதிகாரித்த நிரபேட்சாதிகளை காட்டிக்கொண்டு விதிமுகத்தாலே உபபிரம்மணம் பண்ணுகிறது சரம ஸ்லோகம். அதுக்கு மேல மூணாவது ரகசியமான சரம ஸ்லோகம் இருக்க, இது விதி ரூபமாய் துயத்திலையும் அட்டாட்சரத்திலையும் சொன்ன அர்த்த விசேஷங்களை வந்து கண்டோப்பியா சொல்லக்கூடியதாக ஸ்பஷ்டமா சொல்லக்கூடியதாக இந்த சரம ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னார். அதுல சர்வ தர்மங்களையும் விற்று என்ற இரண்டு பதங்கள்ல நின் நிலங்கு பாதமின்றி மற்றொன்று பட்டிலே நிமிஷனே என்கிறபடி அபிமத சித்திக்கு உபாயாந்தரம் அத்திருக்கிற அதிகாரி விசேஷத்தை யாதல் பிரபத்தியினுடைய தர்மாந்திர நைரபேட்சாதிகளை யாது சொல்லுகிறது. அங்க சர்வ தர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு நிற்கிற, அப்ப எல்லா தர்மங்களையும் சர்வ தர்மான் பரித்தியஜ்யங்கிறதுக்கு மேல விதி பரமா சொல்றதா அனுவாத பரமா சொல்றதான்லாம் அங்க விசாரம் உண்டா சிவசாரத்தில் விசாரம் பண்ணிட்டு ரெண்டு பதமாவும் சொல்லலாம். ஏகதேசியால் விதி பரமா சொல்லியிருக்கு, அதனால எல்லா தர்மங்களையும் விட்டுடணும் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணா, அப்படிலாம் அபார்த்தமா அர்த்தம் பண்ணிவிட்டா ஸ்நானபானாதிகளும் தவிர பிரசங்கிக்கும் அப்படின்லாம் சாதிச்சிருக்க. அப்ப இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்னா, சர்வ தர்மான பரித்தியஜ்ய ஸ்திதஹா எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு நிக்கிற நீன்னு அர்த்தம் பண்ணுன்னு காமிச்சார். இது இந்த இரண்டு பதங்களாலே சர்வ தர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு ரெண்டு பதங்கள் இருக்கும் இல்லையோ, இதனால என்ன அர்த்தம் காமிச்சார். ஆழ்வாருடையதான திருமழிசிபிரானுடையதான வார்த்தையில எடுத்து காமிச்ச திருச்சந்திரத்துல குலங்களாய ஈரிரண்டும் ஒன்றிலும் பிறந்திலேன், நரங்களாக நற்கலைகள் நாளிலும் அவன் நிலேன், புலன்களைந்தும் என்னிலேன் புரியிலேன் புனித நின் நிலங்கு பாதமின்றி மற்றோர் பட்டிலே நெமீசனே. சர்வ தர்மங்களையும் பண்ணுவதற்கு சக்தி இல்லாமையாலே பர்வ தர்மங்களையும் பண்ணுவதற்கு க்ஷம இல்ல, அவகாச பிரதீட்சணம் பண்ணுவதற்கு க்ஷம இல்லாமையாலே இப்படிலாம் அர்த்தம் சொல்லணும்னு. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு நிக்கிற, விட்டுட்டே நான் ஆசிரியன்னு சொல்லல, பண்றது சக்தி இல்லாம விட்டுட்டு நிக்கிற நீ கலங்காத. என்ன திருமங்கையாழ் அப்படின்னா திருமழிசிபிரான் சொல்ற, நான் வந்து பிராமண க்ஷத்திரிய வைசியாதிகள்ல பிறக்கல, குலங்களாய ஈரிரண்டு ஒன்னிலும் பிறந்திலேன், ஒன்னு அறியக்கூடியதான நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவீன வேதாத்தியனம் பண்ணிருக்கேனா இல்ல, புலன்களை மென்னிலேன் புலன்களை ஜெயிச்சிருக்கேனா இல்ல, பொறியிலேன் புத்தி இருக்கா இல்ல, ஆனா உனித நின் இலங்கு பாதமின்னி மற்றோர் பட்டிலேன் நமீசனே. இந்த எம்பெருமானுடையதான திருவடிகளை தவிர எனக்கு ஒரு தஞ்சம் இல்லை. இந்த திருவடிகளை ஆசிரியிச்சுதான் இந்த திருவடிகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னார். இது வேற எதையும் எதிர்பார்க்காதே ரட்சிக்க கூடியதான ஒரு நைரபேட்சியம்ங்கிறதான ஒரு குணம், எதையும் எதிர்பார்க்காது. சர்வ தர்மங்களையும் சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துக்கு விதிபரமா சொல்றச்சு, இது நைரபேட்சத்துல பிராதாரியம்னு காமிச்சு. என்ன நைரபேட்சம்னா, எம்பெருமானுடைய திருவடிகள் நீ பண்ணியா பண்ணலையா பார்க்காது, சர்வசக்தியா இருக்கிறதுனாலே பரம காரணிகனா இருக்கிறதுனாலே சர்வேஸ்வரன் நமக்கு சகல அபீஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கு தட்டு இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்த காமிக்கிறது. ஆனா நாம் நம்மளுடையதான கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா எம்பெருமானுடைய கோப பிரசாதத்துக்கு ஹேது நம்ம அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான எம்பெருமானுடைய ஆக்யா ரூபமா இருக்கக்கூடியதான கைங்கரியங்கள், அவ வர்ணாசிரமங்களுக்கு அனுகுணமான கர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா அங்க சிவசாரத்தை சாதிச்சிருக்காரு. ஏன்னா மற்றோர் பண்ணின் நிலங்கு பாதமின்னு மற்றோர் பற்றிலே நிமிஷனே என்கிறபடியே அபிமத சித்திக்கு உபாயாந்தரமத்திருக்கிற அதிகாரி விசேஷத்தை ஆதல். அப்ப எனக்கு ஆழ்வாருக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இல்லைன்னா சாதிச்சு வர, அப்ப எனக்கு வேற கதி இல்ல, அனன்ய கதிகத்துவம் உபாயம் பண்ணணும்னா அனன்ய கதிகத்துவம் வேணும். அது மாத்திரமே தான், அனன்ய கதிகனா பண்றச்சே அந்த பிரபத்தியினுடைய நைரபேட்சத்தை வேணும். இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் ஆழ்வார் இந்த பாசுரத்தை பாசுரத்தை எடுத்து ஆக்கரம் காமிச்சார் சுவாமி தேசிகன். ஆனா குலங்களாய ஈரிரண்டு அப்படிங்கறதான இந்த ரகசியத்தை எடுத்து காமிச்சார். இப்படி திருமந்திரத்துல என்ன பாசுரம் காமிச்சார், திருவங்கை ஆழ்வாருடையதான திருமந்திர பாசுரத்தை திருமந்திரத்துல பிரணவ சப்தார்த்த பிரணவார்த்தம் எழுதச்ச கண்ணபுரம் ஒன்றுடையானது அறியேன் மற்றையோர் கூறியேனோங்கிறதான அந்த அர்த்த விசேஷம் இந்த பாசுரத்தை காமிச்சு. அதுக்கு மேல துவயத்தினுடையதான பூர்வ கண்டார்த்தம் சொல்றச்ச நிகரில் புகழாய் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி இந்த துவயத்து திருமந்திரத்திலே நாராயணாயங்கிற அர்த்தத்துல சதுர்த்தியந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றச்ச ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழுகள் அருவி திருவேங்கடத்து எழுகள் சோது எந்த தந்த தந்தைக்கு அப்படிங்கறதானா திரு நம்மாழ்வார் பாசுரத்தை அர்த்த காமிச்சார். துவயத்தினுடைய பூர்வ கண்டார்த்தத்து தான் அகலகில்லேன் அருகமின் நலர்மேல் மங்கை உரைமாறுவா நிகரில் புகழாய் உலகம் ஊன்றுடையாய் என்னை ஆழ்வான நிகரில் அமரர் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழம் நல்ல அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வாருடையதான ஆரம்பத்து பாசுரத்தை அடுத்து காமிச்சு. அதுக்கு மேல சரம ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய சர்வ தர்மான் பிரதிஜங்கிற சப்தார்த்தத்தை காமிக்கிறதுக்காக அந்த இடத்துல அதிகாரி விசேஷம் ஆகிஞ்சன்யம் முதலியதான அதிகாரி விசேஷத்தை காமிக்கிறதுக்காக குளங்களாய இருந்த ஒன்றிலும் திறந்திலும் நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவிந்தினேன் புலன்களைந்து வெண்ணிலேன் பொறுகிலேன் புனித நின் இலங்கு பாதவின்றி மற்றோர் பத்திலேன் மீசனேன் திருமங்க திருமேஷிபிரானுடைய திருச்செந்தபுரத்த பாத சாசுரத்தை எடுத்து நமக்கு உபபாதன உதாரிச்சார் சுவாமி தேசிகம். இப்படியாக இந்த ரகசிய பதவி அப்படிங்கிறதான இந்த ரகசிய கிரந்தத்துல சுவாமி எடுத்ததான ஆழ்வாருடைய சீசுக்திகளை பார்ப்போம். அடுத்த வாரம் தத்வ நவநீதத்துல எங்கெங்க எடுத்திருக்கார் அப்படிங்கறத அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண முனசாரின் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.